ശിവാസരംഗ പരകാലമണിത്രയാത്ത ലക്ഷണാർത്ഥരക്ഷണ ഗതിദ്വൈകാഗമാന്തം ആചാര്യഭക്തി പരിപൂതമനർഗശീലം ഗോപാലദേശികമണിം ഗുരുമാശ്രയാമഹ ശ്രീകൃഷ്ണ ബ്രഹ്മതന്ത്രോത്തമ ഗുരുകരുണാവാപ്തസക്രാംഗഭാഷ്യം വൈരാഗ്യാചാരവാർദ്ധൌ വരദപദമുഖേ ലക്ഷ്മണേനസ്തവാരം ശ്രീവാഗീശാത്തതുര്യം ഷഡരിപ്പ് ഗതിരാഡ്വേദചൂടാദ്യമൂർത്തിം നൂത്രം ശ്രീരംഗനാഥം കളിമദനഗുരും ബ്രഹ്മതന്ത്രം ശ്രയാമഹ നവ്യശ്രീരംഗനാഥാദ്യാനദ്യാത്മഗ്രന്ഥബോധകാൻ പൂർവാചാര്യാണാം വന്ദേ പ്രണമ്ര മനസാ സദാ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാദ്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തകുരനന്ദനകൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാത് സമാം കരുണയാ കമലാവിമാന്യാം ഗോദാം അനന്യശരണശരണം പ്രപദ്യേ അംഗന്മാനാലത്തരസർ അഭിമാനപങ്കമായി വന്ദനൻ പള്ളിക്കട്ടിർക്കീഴേ ശംഖമെരുപ്പാർപ്പോൽ വന്ന് തലപ്പെയ്തോം കിങ്കിനി വാശെയ്ത താമരൈ പൂപ്പോലേ ശങ്കൻ ചെറുസിരുതേ എമ്മേൽ വിഴിയാവോ തിങ്കളും ആദിത്യനും എഴുന്താർ പോൽ അങ്ങനിരണ്ടും കൊണ്ടു എങ്കൽ മേൽ നോക്കരികേൽ എങ്കൽ മേൽ സാപമെഴുന്തേലോരമ്പാവായി. திருப்பாவை 22வது பாசுரம் அனுபவிக்க போறோம். இந்த பாசுரத்தில் இந்த திருப்பாவையில் நாச்சியார் நமக்காக சாஸ்திர சோதிதமாக பகவத் பிராப்தி உபாயமாக இருக்கக்கூடிய பிரபத்தியினுடைய பெருமைகள்லாம் பேசினான். முன்னாடி வராக அவதாரம் எடுத்த காலத்தில் இந்த பிராட்டி பெருமாளிடத்தில் பிரஷ்னம் பண்ண பெருமாள் சாங்கோபாங்கமாக எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி தன்னுடைய சரமஸ்லோகத்தையும் ஸ்திதே மனசு சஸ்தத்தேன் முதலியதான தன்னுடைய சரமஸ்லோகத்தையும் உபதேசம் பண்ணார். அதனால் பிரபத்தினுடைய மகாத்மியத்தை பிராட்டிக்கு உபதேசம் பண்ணார் பெருமாள் வராகனாயினார். அதை தான் லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக தானே நாச்சியாராக அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி இது பெருமாள் பேசின வார்த்தையை தான் தான் பேசுறோங்கிறதையும் காமிச்சிட்டான். பாசித்தூர்த்து கிடந்த பார்மகக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாய் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராதே. அப்ப திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பன்னியாய் திருவரங்கச் மானமிலா பன்னியாய் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் நம்பெருமாளே பெரிய பெருமாளே வராக அவதாரம் எடுத்த காலத்தில் பேசின பயிற்சிகள். அப்போ இந்த பிரபத்தினுடைய பெருமை, அந்த பிரபத்தியை சாஸ்திர சோதிதமான ஒரே உபாயம் பிரபன்னா தன்யேஷாம் ந திஷதி முகுந்தோ நிஜபதம்னு சொல்லியிருக்கு பிரமாணம். அதனால் பிரபத்தி பண்ணாதவனுக்கு மோட்சம் கிடையாது, அது பக்தியோக நிஷ்டனும் பிரபன்னன் அப்படின்னு ஸ்ரீமத் சாராதி கிரந்தங்களில் சுவாமி நிர்வாகம் பண்ணுறார். இப்படி எம்பெருமான அடையறதுக்கு ஒரே உபாயமாக இருக்கக்கூடிய இந்த பிரபத்தியினுடைய பெருமைகளை சொல்லிட்டு வரா. அது சொல்கிற காலத்தில் நான் பிரபத்தி அனுஷ்டிக்கிற காலத்தில் எப்படி பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றச்சு, பகவன் நாம சங்கீர்த்தனத்தோடு பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு காமிச்சார். பகவன் நாம சங்கீர்த்தனம் அவ்வளவு பெருமை வாய்ந்தது. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்த பரம்பரஜேத் அப்படின்னு இருக்கு. அப்ப இது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு சொன்னார், இந்த எம்பெருமானுடைய திருநாமம் என்ன, திருநாமத்தை சொல்றது என்ன பண்றது அப்படின்னா, இது இவனுக்கு உபாயாரம்பகமான பாபங்கள், அதாவது இவன் பிரபத்தி பண்ணுவதற்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போக்கி இவனை பிரபத்தி பண்ணும்படியாக உபாயத்தை பண்ணும்படியாக பண்ணி இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறது. அதனால இது மோட்சத்துக்கு உபாயமாக ஆறு. சகிருத் உச்சரித்தம் ஏன ஹரிரிதி அக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி. ஒரே ஒரு ஹரிங்கிற திருநாமத்தை சொன்னாலே அவன் மோக்ஷத்துக்கு கிளம்பிடுறான், மோக்ஷத்துக்கு தயாராயிடுறான் அப்படின்னா, சகத் ஸ்மிருதேபி கோவிந்தே நிருநாம் ஜன்ம சதைச்சிதம் பாபராசிம் தகத்தியாசு திருளராசி மிவானலஹா. எம்பெருமான தியானம் பண்ணினாலே, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே இவனுக்கு எல்லாம் கிடைச்சிடுறது அப்படின்னு, இவனுடைய சகல பாப்பங்களும் போறதுன்னு சொன்னதைய பாவம் என்னன்னா, இது இவனுக்கு உபாயாரம்பகமான பாப்பங்களை போக்கி இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறது. அதனால இது மோட்சத்துக்கு பரம்பரையா காரணமாகிறது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால கீர்த்தனாதேவ கிருஷ்ணசியன்னு சொன்னார். எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். எம்பெருமான கீர்த்தனம் பண்றதே மிச்ச யுகாந்தரங்கள்ல என்னென்ன தர்மங்களை பண்ணி பகவான் சாட்சாத்கரிக்கிறோமோ அந்த தர்மங்களால என்ன பலனோ அதை இந்த கீர்த்தனமே கொடுக்கறது, பகவன் நாம சங்கீர்த்தனமே கொடுக்கறதுங்கிறது தாத்பரியம் என்னன்னா, அது அவனை உபாயம் முன்னமுடியாக பண்ணி பகவத் சங்க பகவத் தரிசனத்தை நமக்கு அடைஞ்சு அடைவித்து கொடுக்கறது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பிரபத்தினுடைய பெருமைகளை பகவன் நாம சங்கீர்த்தன பூர்வகமாக பண்ணணும்னு காமிச்சுன்னு வந்தார். அதனாலதான் ஒரு ஒரு பாசுரத்திலையும் முதல் மார்கழி திங்கள் தொடங்கி ஒரு ஒரு பாசுரத்திலையும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவானுடையதான குணங்களை சொல்லிட்டு வரும். இந்த குணங்களுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடியதான திருநாமங்கள், யானி நாமானி கௌனானி விக்கியாதானி மகாத்மனஹா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையேன்னு பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். இந்த எந்தெந்த திருநாமங்கள் எப்படி இருக்குன்னா, கௌனானி குணப்பிரதானமான திருநாமங்கள், அப்படிப்பட்ட திருநாமங்களை ஒரு ஒரு பாசுரங்கள்லையும் காமிச்சுன்னு வந்தா. நாச்சியாரும் முதல் பாசுரம் தொடங்கி ஒரு ஒரு பாசுரத்திலையும் பகவத் கீர்த்தனம் பண்ணணும் கீர்த்தனம் பண்ணணும்னு சுவாசிச்சுட்டே வந்தார். பார்க்கடருள் பையத்துயன்ன பரவன் அடிபாடி நெய்யுன்னோம் ஓங்கி உலகலந்த உத்தவன் பேர்வாடி தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு நின் முற்றம் புகுந்த மகிழ்வண்ணன் பேர்பாடி மனத்த கிணியானை பாடவும் நீ வாய்தரவாய் கிள்ளிக் கலந்தானை கீர்த்திமை பாடி பங்கைய கண்ணனை பாடேலோரும்பாவாய் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடி தூயோமாய் வந்தோம் தூமல தூவி துயிலழப்பாடி திருத்தக்க செல்லவும் சேவகமும் யாம்பாடி கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறைகொண்டு யாம்பருகன்மானம். இப்படி எல்லா பாசுரங்களையும் பாடி பாடின்னு பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சாதிச்சுட்டே வரா. அதுக்கு உள்ளீடாக எம்பெருமானுடைய ஒரு குண விசேஷம் ஒரு திருநாமத்தை சாதிச்சுன்னு வந்திருக்கா ஒரு ஒரு பாசுரங்களையும் பார்க்குறோம். அந்த ரீதியா இப்ப நமக்கு அனுபவிக்கக்கூடியதான பாசுரம் 22வது பாசுரம். இந்த பாசுரத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, ஸ்பஷ்டமா திருநாமம் இல்லை. ஒரு சில பாசுரத்துல 5வது பாசுரத்தை பார்த்தோம்னா அநேக திருநாமம் இருக்குமா, என்னை மன்ன வடமதர மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குளத்தினில் தோன்றும் அணைவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இவ்வளவு திருநாமம் இருக்கும். ஆனா இந்த பாசுரத்துல திருநாமம் வியக்தமா இல்லை. அப்படின்னா இந்த பாசுரத்தை திருநாமம் சொல்லலையான்னா இந்த பாசுரத்திலையும் ஒரு திருநாமம் சொல்லியிருக்க, அது ரொம்ப கூடமா இருக்கு. அதை தான் இப்ப நாம் அனுபவிக்க போறோம். இந்த 22வது பாசுரத்துக்கு ஒரு சங்கையிலே ஒரு வைசிஷ்டியம் உண்டு. இந்த பாசுரத்துல அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கம் அப்படின்னு சாய்ச்சர். அபிமானம் அரசர் அபிமானம்னா நமக்கெல்லாம் ஏற்படக்கூடியதான அகங்காரம், அந்த அகங்காரத்தினுடைய பங்கம். தத்துவ கிரமத்தில் பார்க்கறச்சே கீழேந்து பஞ்சபூதங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டோம்னா 22வது தத்துவம், அதாவது சிருஷ்டி அந்த கிரமத்திலேருந்து ஆரோக கிரமத்திலேருந்து பார்த்துட்டோம். ஆரோக கிரமங்கிறது பஞ்சபூதத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரகிருதி வரலும் பார்த்தா 22வது தத்துவம் அகங்காரம். அந்த மேலேந்து பிரகிருதி மகத்துன்னு ஆரம்பிச்சா 3வது தத்துவம் அகங்காரம். அப்ப கீழேந்து பார்க்கறச்ச அகங்காரங்கிறது 22வது தத்துவம். அந்த அகங்காரம் இந்த இது வந்து இங்கே அகங்காரம்னு சொல்லக்கூடியதான கர்வம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை, அது அகங்காரங்கிறது வேற. ஆனாலும் இந்த அகங்கார விஷயம் 22வது தத்துவமாக இருக்கிறதுனால இந்த பாசுரத்தில் இந்த அகங்காரத்தினால ஏற்படக்கூடியதான பங்கம், அந்த பங்கத்தை இந்த நாச்சியார் இந்த பாசுரத்தில் சாதிச்சாங்கிறது ஒரு சூக்ஷ்மம். இங்க அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து இந்த பாசுரத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஏன்னா வேதம் அனைத்துக்கும் வித்தாகம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதனால அநேக அர்த்தங்கள் உண்டு. இருந்தாலும் நமக்கு பிரதானமா இந்த திருப்பாவையில் திருநாமம்னு எடுத்திருந்ததுனால இந்த திருநாமத்துக்கு அனுகுணமா இந்த பாசுரங்களை நயனம் பண்ணி காமிச்சுட்டு அடியன் போறேன். அங்கன்மா ஞாலத்தரசர் அம்னா அழகிய கண் இடம், அழகிய இடங்களை உடையதான மாக்யாலம்னா இந்த சரீரம்னு அர்த்தம். அரசர் அத மாக்யாலத்துக்கு அரசர் யாரு அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு பிராணாதிபகான்னு பேர். பிராணாதிப சஞ்சரந்தி அதிபக அரசன் சொல்றது வேதமே. அப்ப மாக்யாலத்து அரசர், அரசர்னா இந்த ஆத்மா. இந்த சரீரத்துக்குள்ள அழகான இட அவயவங்களால் நமக்கு அவாவாளுக்கு அவாவாளுடைய சரீரம் அழகா இருக்கும் இல்லையோ, அழகுன்னு நினைச்சுக்கிறோமோ இல்லையோ. அதனால அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமானம், அரசருக்கு இருக்கக்கூடியதான துரபிமானம் என்ன அப்படின்னா, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீ ஏன் காமிச்சார. யானே எந்தனதேன்னு இருக்கிறது தான் எனக்கு என்னோடது நான் எனக்குன்னு நினைச்சுக்கிறோமோ இல்லையோ. இந்த அபிமானம் இதனாலதான் பாபங்களை செய்யறோம். அபிமான பங்கமாய் வந்து இந்த அபிமானத்துக்கு ஏற்பட்டதான பங்கம் என்னன்னா, நான் எம்பெருமானுக்கு சேஷபூதன், எம்பெருமானுக்கு அனன்யார்க சேஷபூதன், எம்பெருமானுக்கும் பகவத் சேஷத்தன் தோத்திர இடையெல்லாம் பாகவத சேஷத்தை பர்யந்தமாக அனுசந்திக்க பிராப்தம், அதனால் நான் பகவானுக்கே சேஷன் அப்படிங்கிற அந்த ஞானம் ஏற்பட்டதுன்னா, இதனால் வரலும் யான் எனதுன்றதெல்லாம் போச்சொல்லியோ. அபிமான பங்கம், இந்த சரீரத்தில் நான் எனதுங்கிற பங்கம் ஏற்பட்டு வந்து தலை பெய்தோம், வந்து பிரபத்தி பண்ணோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, நீர் என்ன பண்றீர் எம் விஷயத்துல கடாட்சிக்கு. முன்னாடி கிங்கினி வாய் செய்தது போல இருந்தது கடாட்சம், லேசா கிங்கினி வாய் செய்ததுன்னா அந்த கிங்கினியோட வாய் லேசா பிளந்திருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ள போட்டிருக்கிறதான அந்த உருளை வெளியில வதராம இருக்கிறதுக்காக அதோட வாய் சலங்கையோட வாய் பிளந்திருக்கும் லேசா. அது மாதிரி லேசா நம்ம இடத்துல ஒரு கடாட்சத்தை கொடுத்தோம். வாய் செய்த தாமரை பூ போலே, தாமரை பூ மலர ஆரம்பிச்சு லேசா மலரும், அப்புறம் நல்ல விகசித்தமாயிடும். அதே மாதிரி இவனுக்கு லேசா மலர ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய கடாட்சம் லேசா மலர ஆரம்பிக்கிறது, அப்ப அவனுக்கு மோட்சத்துல ஆசை ஏற்படும். அப்ப மோட்சத்துல ஆசை ஏற்பட்டா சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அவர் சதுபதேசங்களை பண்றார், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத உபதேசம் பண்றார். அதுக்கு மேல அவன் செய்ய வேண்டியதான உபாயம் கிருதகிருத்தியனா ஆறான், எம்பெருமானிடத்துல செய்ய வேண்டியதான உபாயத்தை பண்ணு, செய்த வேள்வியனா ஆறான் ஆச்சாரியனிடத்துல ஆச்சாரியனை முன்னிட்டு சரணாகதி பண்ணி, அப்புறம் மோட்சத்துல எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறலாம். அப்ப எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கு விகசிதமாயிடுறது. இவனை பிறக்கிறச்சே பெருமாள் பார்க்கறச்சே அப்ப கிங்கினி வாய் செய்துதான் இருக்கு. அப்படி மொட்டிட்டுதான், மொட்டிடாவோ மொட்டிடவும் இடல மலரவும் இல்லை. இப்படி ஒரு ஈக்ஷன லேசான ஈஷத்தான ஒரு பார்வை விசேஷம், திருஷ்டி விசேஷத்தினால இவனுக்கு மோட்சத்துல ஒரு அபிருச்சி ஏற்படுத்தி அவனை சதாச்சாரிய சம்பந்தாதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறான்னு உபகார சங்கிரகத்துல காமிக்கிறான். அது மாதிரி கிங்கினி பாய் செய்த தாமரை பூ போலே, செங்கன் சிறு சிறிதே என் மேல் விழி, கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாகி பக்குவமாக்கி என் மேல நீர் விழிக்கணும். அங்க எப்படிப்பட்டதான திருக்கண்ணர், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். திங்கள் ஆதித்யன், எது திங்கள்னா என்னுடையதான பகவத் அனுபவத்துக்கு சாந்தமா குளிர்ச்சியா இருக்கக்கூடிய திங்கள் சந்திரனை போல இருக்கு. என்னுடைய பாப விரோதியான பாப கூட்டங்களுக்கு ஆதித்யன் சூரியோதயம் போல சண்டனான சூரியன் மாதிரி இருக்கு. அப்ப ஒரே சமயத்தை பாபத்தையும் போக்கி ததைவ முஷ்ணாதி அசுபானி அசேஷதா சுபானி புஷ்ணாத்தின்னு அஞ்சலிக்கு வைபவம் சொன்னாரு. அது மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கே என்ன பண்றது, நம்மளுடைய பாப்பங்கள் விஷயத்துல சூரியன் மாதிரியும் நமக்கு அனுகிரகம் பண்ற விஷயத்துல சந்திரன் மாதிரியும் இருக்கு, குளிர்ச்சியாவும் இருக்கு வெம்மையாவும் இருக்கு. அதனாலதான் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கு சங்கன்மால்னு காமிச்ச, சீற்றத்தோடு அருள் பெற்றான்னு பொருளாதாழ்வம். எரிந்த பையங்கன் இலங்கை பேழ்வாய் ஏற்றோடு இது எவ்வொரு என்று எழுந்ததானோர் கலங்கிவோட இருந்த மம்மானதிடம்னர் திருமங்கையாழ்வு. எரிந்த கண் பையங்கன், எரிந்த கண் ஹிரண்யன் மேல, பையங்கன் பிரகலாதன் மேல. அப்ப ஆசிரிதர் விஷயத்துல ஆசிரிதருடைய விரோதிகள் மேல, ஆசிரித விரோதியான பாப்பங்கள் மேல எரிந்த கண், நம் மேல பையங்கன். அதனாலதான் திங்களும் ஆதித்யம் எழுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய. இதெல்லாம் எப்ப கிடைக்கும், எது உம்முடையதான கடாட்ச விசேஷம் கிடைச்சு, அதுக்கு மேல சதாச்சாரிய சம்பந்தம் கிடைச்சு, சதாச்சாரிய சம்பந்தத்தினால எனக்கு ஞானம் கிடைச்சு, அதனால நான் எம்பெருமான அடையணும்னு உபாயானுஷ்டானம் பண்ணி அப்புறம் உம்முடைய கைங்கரியத்தை அடைய போறேன். இதுக்கெல்லாம் அடி எது அப்படின்னா, ஆச்சாரிய பிராப்திக்கு அடி எதுனா, முதல் விஷயம் எதுனா, விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் அவிமுக்கியஞ்ச சாத்திகைஹி. விஷ்ணுவினுடைய எம்பெருமானுடைய கடாட்சம் தான் முதல்ல. அப்ப அங்க காமிச்சரா, அது மாத்திரம் இல்ல, எவன் பிறக்கிற காலத்துல எம்பெருமானாலே பார்க்கப்படுறானோ அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு ஒரு பிரமாணம் சொல்றது. ஜாயமானம் ஹி புருஷம் எப்பஷ்யேன் மதுசூதனஹ சாத்திக சதுவிஜேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படிங்கிறது. எந்த எம்பெருமான் பார்க்கிறான்னா, மதுசூதனஹா மதுங்கிற ராட்சசனை சம்ஹாரம் பண்ணதான ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் இந்த சம்சார நிவர்த்தி பறக்கிறதுக்கு வேண்டியதான உபாயத்தை பண்ணணுங்கிற ஞானம் ஏற்படுது. ஏன்னா ஹயக்ரீவன் ஞான பிரதானம் பண்றாரோ இல்லையோ. அப்ப விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமானாம் சுரேந்திர சூடா பதலாளிதானாம் துதங்கிரி ராஜீவ ரஜக்கனானாம் பூயான் பிரசாதோ மகிநாத பூயாத்துன்னு பிரார்த்திச்சார் தேசிகன். அப்ப இந்த எம்பெருமானுடைய கடாட்சம், எந்த எம்பெருமானுடைய கடாட்சம்னா ஹயக்ரீவனுடைய கடாட்சம் தான் என்ன பண்றது, இவனுக்கு மோட்சத்துக்கு வேண்டியதான ஞானத்தை நான் எம்பெருமான அடையணும், அது நமக்கு சொரூப பிராப்தம்ங்கிறத அறிவிச்சு இவனுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் இவனுக்கு உபாயம் பண்ணும்படியாக பண்ணிச்சு. அதான் ஆழ்வாரும் புந்தியுள் புகுந்து தந்தால் ஆதரம் பெருக வைத்த அழகன்னு காமிச்சான் திருமாலையில. இப்ப புந்தியில் புகுந்து தந்தால் ஆதரம் பெருக வைத்தல்னா என்ன அர்த்தம், இவனுக்கு ஞான பிரதானம் பண்றதுன்னு அர்த்தம். அதான் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். அந்த அங்க நிரண்டுனா இப்படி சந்திராதித்யர்கள் போல எங்களுடைய பாப கோஷ்டிக்கு ஆதித்யன் போலேயும் எங்க மேல சந்திரன் போலேயும் விழிக்கக்கூடியதான இந்த திருக்கண்களால எங்கள் மேல் நோக்குதியல், எங்க மேல நீ கடாட்சிக்கணும். நீ கடாட்சிக்கலைன்னா இதெல்லாம் ஏற்படாதொல்லி. ஏன்னா ஜாயமானம் ஹி ஜாயமானம்ங்கிறது, அப்ப பிறந்துட்டு மாத்ரு யோனிலேருந்து வெளியில வரச்சேயே எவனாலே எம்பெருமானாலே எவன் பார்க்கப்படுகிறானோ, இப்ப மதுசூதனனான எம்பெருமானாலே எவன் பார்க்கப்படுகிறானோ அவனுக்கு தான் மோட்ச சிந்தனை ஏற்படுறது, அவனுக்கு தான் அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கம் ஏற்படுறது. அவன்தான் என் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து தலை பெய்தோம், சங்கவிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், அவன்தான் வந்து எம்பெருமானிடத்துல வந்து சரணாகதி பண்றான் அப்படி தலை பெய்தோம்னு காமிக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் அடி என்ன, எம்பெருமானுடையதான கடாட்சம். எந்த எம்பெருமானுடைய கடாட்சம், மதுசூதனன்னு எம்பெருமானுடையதான கடாட்சம். அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் ஓரும்பாவாய். அப்ப எங்கள் மேல் அப்படின்னா இங்க எங்கள் மேல்ங்கிறது இந்த இடத்துக்கு ரெண்டு இடத்துல எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம், ரெண்டு மேல் சப்தம் இருக்கு. இதுக்கு சப்தமி விபக்தி, ஏழாவது வேற்றுமைக்கு மூணு விதமான அர்த்தம் உண்டு. ஔபஸ்லேஷிகம்னு ஒரு அர்த்தம், விஷயம்னு ஒரு அர்த்தம், அதிகரணம்னு அர்த்தம். ஒரு பாயில உட்கார்ந்துருக்கேன், பாய் மேலே இருக்கேன்னா அது அதிகரணம். மோட்சத்தில் ஆசை இருக்குன்னா மோட்ச விஷயத்தில் ஆசைன்னு அர்த்தம். எல்லில் என்ன இருக்கிறதுனா, அப்ப எல்லுல பூர்த்தியா இருக்கு, அது ஔபஸ்லேஷிகமா இருக்கு. அப்ப எங்கள் மேல் நோக்குது எல் அப்படின்னா, இந்த எங்கள் மேல் அப்படிங்கிற இடத்துல மேல் முதல் ஏழாவது வேற்றுமை இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு அதிகரணம் இருக்கும். எங்க நான் எங்க மேல உங்களுடைய பார்வைப்பட்டதோ, அப்ப எப்ப பட்டதோ அப்படின்னு அர்த்தம். எங்கள் மேல் சாபம்னா இந்த இடத்துல மேல்ங்கிற சப்தத்துக்கு விஷயம், எங்கள் விஷயத்தில் இருக்கக்கூடியதான சாபம். என்ன சாபம், எங்கள் மேல் பாபம் இழிந்தே லோரமாவாயின்னா சொல்லியிருக்கணும், எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னா சாதிச்சிருக்கா ஆச்சியார்னா, இங்க சாபம் பாபம்னா பிராயச்சித்தம் பண்ணா போயிடும். ஆனா சாபம் அப்படி இல்லை, பகவத் கடாட்சத்தினாலதான் போக்கணும் அப்படிங்கிறதுனால எம்பெருமானுடையதான நிகிரக சங்கல்பம் தான் எங்களுக்கு சாபம். என்ன, க்ஷிபாம் அஜஸ்ர மசுபம் ஆசுரீஸ்வேப யோனிஷூன்னு சொல்லக்கூடியதான இந்த நிகிரக சங்கல்பம் தான் எங்க மேல இருக்கக்கூடியதான சாபம். அதனால எங்கள் மேல்கிறது இங்கு எங்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய சாபமான எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பமானது இடிந்து அது என்ன பண்ணணும், அது மாறி எங்களிடத்துல அனுகிரக சங்கல்பம் ஏற்படணும். அந்த அனுகிரக சங்கல்பம் ஏற்படுறதுக்கு என்ன அடையாளம்னா நாங்க உபாயம் பண்ணணும். அந்த உபாயம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படணும். சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படணும்னா இவன் பிறக்கிற காலத்துல மாத்திர கர்ப்பத்திலேருந்து வெளில வர காலத்துல எம்பெருமானாலே பார்க்கப்படணும். எந்த எம்பெருமானாலே பார்க்கப்படணும்னா மதுசூதனன்னு எம்பெருமானாலே பார்க்கப்படணும்னு பிரமாணம் சொல்றது. ஜாயமானம் ஹி புருஷம் எப்பஷே மதுசூதனஹா சாத்திக சதுவிஜயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு. அதனால இந்த பாசுரத்துல நாச்சியார் நமக்கு காட்டின திருநாமம் எது அப்படின்னா எங்கள் மேல் நோக்குதியேல்னு சாதிச்சதுனால அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் நோக்குதியேல்ங்கிறது சதிசப்தமி. நீர் எங்க மேல நீ உன்னுடைய அனுகிரகத்தை நீ பொழிந்தாயாக உன்னுடைய திருக்க நோக்கு எங்கள் மேல இருந்ததுன்னா எங்கள் விஷயத்தில் கூடிய சாபம் நீங்கும்னு சொன்னான். அதுதான் இந்த பிரமாணம் சொல்றது. அதனால இந்த பாசுரத்துல சொல்லப்பட்டதான பகவன் நாமம் மதுசூதனன் அப்படிங்கறதான திருநாமம் இந்த பாசுரத்துல நாச்சியார் ஹயக்ரீவன மங்களாசாசனம் பண்றா அப்படின்னு தெரியுது. கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.